நித்தன் தயா சதகம். ஒரு தடவை கிடையாது, ரெண்டு தடவை மூணு தடவை தயா சதகம். தயா சதகம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதையும் சொல்லணும். நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்துல ஒண்ணு தயா சதகம். விடாத அழுக்காம செலுக்காம சாதிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அதுல அத்தனை அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தமும் சாதிப்பார். இந்த மாதிரி ஓயாமல் சத்விஷயங்களை அனுசந்தானம் பண்ணி பண்ணியே கையில எண்ணிட்டு இருப்பார், வாயில சொல்லிட்டு இருப்பார், இப்படியேதான் இருப்பார். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த சுவாமி திருவுள்ளம் உகந்த விஷயம் அப்படின்னு கேட்டா தாயார் சந்நிதி. இதை பத்தி அடியன் பல தடவை சொல்றேன், ஆனா ரொம்ப அழகான விஷயம். அதான் பெருமாள் சந்நிதி கூட ரெண்டாம் பட்சம் தான். ஸ்ரீரங்கத்துல தாயார் சந்நிதியில போய் நிறைய பிரதட்சிணம் பண்ணுவார், நிறைய வாட்டி சேவிப்பார். சேவிக்கிறதெல்லாம் பிரணாமங்கள்லாம் 108 தடவை தான் இருக்கும். பிரதட்சிணமும் அப்படிதான், பிரதட்சிணம் பிரணாமங்கள்லாம் 108 தடவை சேவிச்சு நிறைய தடவை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருப்பார். தாயாருடைய ஸ்தோத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் பிராட்டியினுடைய தத்துவத்தை பத்தி இவர் சாதிக்கிறார், கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்க. தாயார் எப்படி சர்வேஸ்வரியாக இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் எழுதியிருக்கார். இதெல்லாம் எழுதினா வெறும் புஸ்தகம் எழுதுறதுக்காக எழுதினது இல்ல. இவருக்கு அத்தனை தாயார் சன்னதியில் ஸ்ரீரங்கத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. நம்ம ஆச்சாரியர்களை பார்த்தா தெரியும், நம்ம ஆச்சாரியர்கள்ல தாயார் விஷயத்தில் விசேஷ ஈடுபாட்டில் இருந்தவர்கள் 4 ஆச்சாரியர்கள் சொல்றார். முதல்ல ஆள வந்தார், அவர் தாயாருக்காக முதல் முதல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணவர். அதுக்கப்புறம் பராசர பட்டர், கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வான் சீஸ்தம் சாதித்தார். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோசம் சாதித்தார். இதையெல்லாம் பின்பற்றி பகவத் ராமானுஜர் கத்தியத்தில் சூர்ணைக்க அருளி செய்தார். இவர்களுடைய பாணியிலேயே பிராட்டிக்கு அவருடைய உயர்வை கொஞ்சம் கூட குறைக்காமல் ஸ்தோத்திரம் வருடினால் சுவாமி தேசிகன். ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீகுண ரத்ன கோஷம், சதுஸ்லோகி, ஸ்ரீஸ்துதி அப்படின்னு. அதனால நம்ம சம்பிரதாயமே தாயார்கிட்ட விசேஷமான ஈடுபாட்டோடு ஆச்சாரியர்கள் இருந்த ஒரு சம்பிரதாயம் இது. அதனால்தான் அந்த பெருமையை விடாம சொல்ல முடியுது. பெருமையை சொல்றோம் அப்படின்னா ஏட்டிக்கு போட்டிக்காக சொல்றதில்லை. இது ஒரு அனுகிரகம் இருந்தாதான் இப்படி சொல்ல முடியும், இல்லாட்டா சொல்ல முடியாது. அந்த ரீதியில அது மாத்திரமில்ல, ஒரு குழந்தைகளுக்குன்னு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அப்பாவை காட்டிலும் எந்த குழந்தையானாலுமே அப்பாவை காட்டிலும் அம்மா தான் பிடிக்கும்னு சொல்லும். அந்த மாதிரி நிசர்க்கமாக இவர்களுக்கெல்லாம் பெருமாள் சந்தையை காட்டிலும் தாயார் சந்தி ரொம்ப இஷ்டம். அந்த தாயார் சந்தி பிரதட்சிணம் ரெண்டே இருப்பார், நிறைய ஸ்ரீஸ்துதி. அதுவும் நவராத்திரிலாம் வந்துருக்குன்னா ஸ்ரீசுத்த பாராயணம் நிறைய பண்ணணுங்க. நித்தியம் ஒரு தடவை சொன்னா போறாது, நிறைய சொன்ன 108 தடவை ஆச்சான்னு. அந்த மாதிரி விசேஷமான ஈடுபாட்டில் இருந்தபடியினால தாயாருடைய வைபவங்களை எல்லாம் தொகுத்து நிறைய கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். தாயாருடைய வைபவங்களை தேசிகன் என்ன சொல்றார், சாட்சாத் சுவாமி என்ன சாதிச்சிருக்கார், இதெல்லாம் வச்சு கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதான் மறுபடியும் சொல்றேன், இந்த கிரந்தங்கள்லாம் அனுபவங்களுடைய ஒரு பரிவாகமாக வந்த கிரந்தங்களை தவிர தத்துவங்களுடைய பரிவாகம், அனுபவத்தினுடைய பரிவாகம், அதை தவிர ஏட்டிக்கு போட்டியான வந்த கிரந்தமே எதுவுமே கிடையாது. அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த அர்த்தமே தோணும். இலத்வாம் சீல ரூபச்சரிதைஹி பரம பிரவிற்த்த சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரஜாத தெய்வ பரமார்த்த விதை அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். சாத்விகமான சாஸ்திரங்கள், சாத்விகமான சம்பிரதாயம், சாத்விகமான பாவம் இதெல்லாம் இருந்தாதான் புரியுமா, இல்லட்ட புரியவே புரியாதான். அந்த மாதிரியாக இந்த சுவாமிக்கு தாயாருடைய வைபவம் அப்படி விசேஷமா புரிந்தது. அதுல எத்தனையோ சர்ச்சையெல்லாம் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் சாதிச்சிருக்கார். அதுக்கு காரணம் தாயாருடைய அனுகிரகம் தான். அதனால தாயார் சந்நிதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருவுள்ளம் உகந்த ஒரு இடம். அடியவங்கிட்டலாம் கூட சொல்லுவார், தாயார் சந்தி பிரதட்சணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போங்கன்னுவார். இங்க ஊருக்கு போனோம்னா கூட தாயார் சந்தி என்ன பிரதட்சணம் பண்ணுங்களா, பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அடுத்தது இந்த சுவாமி திருவுள்ள முகந்த விஷயம் ஸ்ரௌதம், அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட அக்னிஹோத்திரம் முதலானது. திருத்தோப்பனார், இவருடைய திருத்தோப்பனார் தான் சுவாமியாஜி அக்னிஹோத்திரம் சுவாமி. அவர் வந்து அடிக்கடி பண்ணக்கூடிய அந்த இஷ்டி முதலானதில் இவர் பங்கெடுத்துப்பார். இதுக்காகவே அந்த காலத்தில் போவார், இங்கிருந்து நாவல் பாக்கத்துக்கு போய் அந்த இஷ்டியெல்லாம் பங்கெடுத்துப்பார். யாகத்தில் பங்கெடுத்துட்டார், இஷ்டியில் பங்கெடுத்துட்டார். அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு இவருக்கு திருவுள்ளம் இருந்தாலும் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு வந்தது. ஆனா கூட அந்த விஷயங்களை எல்லாம் நிறைய சொல்லுவார். அதனால வேத பாஷ்யம்,

ஆனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த மனசுல பகவத் சிந்தைங்கிறது மாறினதே கிடையாது. தாயார் அனுகிரகத்தை நினைக்காம இருக்கிறதே கிடையாது. காலக்ஷேபங்கள்ல நிறுத்தினதே கிடையாது. நித்திய கர்மானுஷ்டானங்கள் குறைச்சதே கிடையாது. ஒரு அழுத்து சலுத்து வார்த்தை சொன்னதே கிடையாது. என்னவோ பகவத் சங்கல்பம் அப்படின்னு தான் சொல்லுவார். அவ்வளவுதான், இதுவரை அழுத்து சலுத்து என்ன வேண்டி கிடக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. என்னவோ பகவத் சங்கல்பம் என்னவோ நடக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவார். சகலத்திலையும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் வந்தா கூட அப்படி சிறதெல்லாம் அடியே இப்ப சொல்றதுக்கு தயங்குறேன். ஏன்னா அந்த அளவு கஷ்டம் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வந்தா கூட அதை சகிச்சுக்கக்கூடிய ஒரு சுவாவம். ரெண்டாவது சௌஹார்தம் அப்படின்னு ஒன்று சுவாமிக்கு சுகிருத், அதாவது என்ன கேட்டா எல்லாருக்குமே வேண்டிவர். எத்தனை நிறைய ஆச்சாரியர்களை எழுந்தா இல்லையா, முக்கூர் ஸ்ரீமத் ஜெயசிங்கர் எழுந்தொள்ளியிருந்தார். முக்கூர் ஸ்ரீமத் ஜெயசிங்கருக்கு இந்த சுவாமி கிட்ட விசேஷமான அபிமானம். சதஸ்ல கூட்டு முன்னாடி உட்காத்தி வச்சு வாதமே பண்ணியாகும். இவர் ஒன்று சாதிப்பார், ஒன்று சாதிப்பா, இப்படியே ஒரு மணி நேரம் நடக்கும். ஒரு மணி நேரம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு 5 ரூபா கொடுத்தான். என்ன நிறைய கத்தி இருக்க, போய் நெய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு. அது எப்படி சம்பாவனையை தவிர அந்த மாதிரியாக திருக்கோந்தை ஆண்டவன் எழுந்தருளியிருந்தார். பொன்றிபுரம் சுவாமி எழுந்தருளியிருந்த பரவாக்கோட்டை சுவாமி எல்லாருடைய அபிமானத்துக்கும் பாத்திரமாக. இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாரும் வந்து இந்த சுவாமியை ரொம்ப அபிமானத்தோடு இருந்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் எத்தனை மகான்கள் யார் யார் இருந்தாலும் சகல பேரோடு நல்ல சௌஹார்தம் எல்லாம் உண்டு. சின்னவர்கள் எங்களை மாதிரி இருக்குவாள்லாம் கூட ஒரு விஷயம் சொல்லுவாள். என்ன சதஸ் அப்படின்னு போயாச்சுன்னா இந்த சுவாமி ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார், நமக்கு விஷயத்தை எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு அவளுக்குலாம் ஒரு சந்தோஷம். என்ன சதஸ்ல கேள்வி மேல கேள்வி கேட்டால் சில சமயம் சொல்ற உனக்கு பயம் வந்துடும். ஆனா இவர் என்ன பண்ணுவார் கேட்டார்னா கேள்வியே கேள்வியா கேட்காம இப்படி சொல்றையான பதில சொல்லிட்டு வருவார். நீ இதைதானே சொல்ற அப்படின்னு அந்த பதிலையே சொல்லுவார். ஆமான்னு சொல்லிட்டு அவன் காரியம் முடிஞ்சு போயிடும், சிம்பிளா முடிஞ்சு போயிடும் காரியம். இல்ல நீ என்ன சொல்ல வர இப்படி சொல்றியா அப்படி சொல்றியா அப்படின்னா அவனுக்கே சந்தேகம் என்ன சொல்றதுன்னு தெரியாம. ஆனால் அதாவது என்ன கேட்டான்னா சதஸ்ல யார் விஷயம் சொல்றாளோ அவா பட்சம், அவா பட்சம் இருந்து அவளுக்காக பரிந்து பேசி அந்த விஷயத்தை ஸ்தாபிக்கக்கூடிய வழக்கு. சுவாமிக்கு நிறைய சிந்தனை பண்ணக்கூடிய சுபாவம் உண்டு. சீபாஷாதி கிரந்தங்கள்ல பல விஷயங்களை மனசுக்குள்ள ஆவர்த்தி பண்ணி இப்படியா அப்படியான்னு சொல்லி கடைசியில ஏதாவது விசேஷ அர்த்தத்தை சொல்ற வழக்கம். அந்த விசேஷ அர்த்தம் எதுவாக தான் வரும், ஆனால் அந்த அர்த்தம் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு சமயம் நாவல் பக்கத்துல ஸ்ரீ ஸ்ரீமத் இத்தியாதி NSR தாத்தாச்சாரிய சுவாமி அவரே ஒரு தடவை சாதித்தார். அவரே என்ன கேட்டார்னா மகாஜானி, அவரே ஒரு தடவை சாதித்தார். இந்த சுவாமி கிட்ட விசேஷமான அர்த்தங்கள்லாம் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் இந்த விஷயத்தை. அதனால அந்த மாதிரி சதா சிபாஷ்ய சிந்தா, சதா வாக்கில் ஏதாவது ஸ்தோத்திரமோ இல்ல வேதமோ இதனுடைய அனுசந்தானம், அனுஷ்டானத்துல குறைவின்மை, நிறைய காலக்ஷேபங்கள், இப்படியோடு கூட ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கை, நிறைந்ததான ஒரு ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரிய ஜீவனம் அப்படிங்கறத இந்த சுவாமி அழகா நடத்தி கொடுத்தா. ஸ்ரீரங்கம்ங்கிறது அதுக்கு ஏத்த இடமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமான இடம். அதுக்கப்புறம் திருவேந்தபுரம் எழுந்துள்ளார், அதுக்கு எந்த குறவும் இல்லாம அங்கேயும் வந்து புஷ்கரணி முதலாளர் எல்லாம் தீர்த்தா மாடுறதுக்கு இருந்து அங்கேயும் நிறைய பேர் காலக்ஷேபம் கேட்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருந்தார். கோயில்லேயே காலக்ஷேபங்கள்லாம் நடந்தது. நாங்கெல்லாம் நிறைய பேர் பகவத் விஷயங்கள், பகவத் விஷயம், கீதா பாஷ்யம் இதெல்லாம் பல தடவை சாதிச்சிருக்கேன். கோயிலே தான் காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இந்த சுவாமி கிட்ட ஒரு கௌரவம், ஒரு அபிமானம் எல்லாத்தோடையும் இருந்தார். அப்படியாக அங்கேயும் வந்து ஆச்சரியமாக சம்பிரதாய புரோசனம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து திருநின்றவூர் எழுந்துள்ளினார். ஏன்னா அவருடைய கடைசி குமார் என்னுடைய தம்பி திருநின்றவூரில் இருந்தான். அங்கே வந்து அவனுக்கு வேதாத்தியானங்கள்லாம் சொல்லி முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் காலக்ஷேபங்கள்லாம் அவனுக்கு பண்ணி வச்சு நடுவில் கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அப்ப கூட அங்க பேர் சில பேர் வந்து எங்களுக்கு சத்விஷயங்கள்லாம் சொல்லணும், காலக்ஷேபம் பிரவச்சனங்கள்லாம் சொல்லணும்னு வந்து கேட்டா அவளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். ஆக இப்படியாக மொத்தமும் நம்முடைய சம்பிரதாய விஷயமாகவே தன்னுடைய ஜீவனத்தை கழித்து பல பேருக்கு அனுகிரகம் பண்ணி அதன் மூலம் எங்களையெல்லாம் வாழ வைத்த ஒரு ஆச்சாரியர் அடியனுடைய திருத்தகப்பனார், அடியனுக்கு பித்தரே, பிரம்மோபதேஷ்டரமே, குருவே, தெய்வதாயச அப்படின்னு சொல்லும்படியாக விசேஷமாக அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்கார். இந்த ஐப்பசி ஹஸ்த திருநாளில் அந்த சுவாமிக்கு பிடிச்ச சில விஷயங்கள், அதை எதுக்காக அடியன் சொன்னேன்னா, அதில் ஏதாவது அந்த அனுகிரக பலனாக அதில் ஏதாவது நமக்கும் அன்வயம் வந்து இந்த விஷயங்களில் கொஞ்சமாவது சம்பந்தம் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஜீவனமும் சபலமாகுமா அப்படிங்கிறதுக்கு தான். அப்படி சபலமாச்சுன்னா அது அந்த சுவாமியினுடைய அனுகிரகம். அதுக்காக அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீசைலவம்சாத்வரிதல்லஜஸ்ய நாராயணார்யஸ்ய கிருபைகபாத்ரம் தஸ்யாத்மஜம் ஸ்ரீவரதார்யசூரிம் வித்வத்வரேண்யம் ப்ரணதோஸ்மி பக்த்யா.